ஸ்ரீமாதவான்மயசுதாம்புதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீநிவாசகுருவர்யகிருபார்த்தசக்ரம் ஸ்ரீநவ்யரங்கயதிவர்யகிருதாத்மரக்ஷம் வந்தே சதாவரதலக்ஷ்மணதேசிகேந்திரம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜயதிகிருபயாரங்கிணீநஸ்தபாரம் தத்சம்ப்ராப்தகமாந்தத்விதயமனுகணம் சிஷ்டதா பூர்ணமத்யம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஶ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதிவரமனகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி. வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் தத்பாத யுக்ம சிரசீருஹ பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஶ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வர முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ருத்யந்தராமானுஜயதிநிருபதேர்ப்ராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாசராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே ஞானவர்த்திம். ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதஹ்வயமுனிகிருபயாப்ராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம். ஜீவனம் ஜகதாம் ஜீயாத் கிமப்யபதக ஸ்பிருஹம் ஸ்வதந்த்ரம் சர்வதந்த்ரேஷு வேங்கடேஷாஹ்வயம் மஹஃ. பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி ப்ரதிஹிண்ணாது மாமகம் ப்ரஸாதயதி யத் ஸூக்திஹ் ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம். அஸ்மத் குரு பரம்பராயை நம. சுவாமி தேசிகன் அருளி செய்துள்ள ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் கிருதான ஸ்தோத்திர கிரந்தத்தில் பிரபாவ பத்ததி 37வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை கிரமேண அனுபவிச்சோம். யார் பாதுகையை சேவிக்கிறாளோ அவளுக்கு பிரம்மப்பட்டமோ அல்லது சிவப்பட்டமோ கண்டிப்பா அவ சேவிக்கிற க்ஷணத்திலேயே அவளுக்கு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப உறுதிபட சாதிச்சார். எங்க இப்ப நாம் எல்லாருமே தானே சேவிக்கிறோம், அப்போ சிவபெருமானை போல நமக்கு மூணு கண் உண்டா, பிரம்மாவை போல நாலு முகம் உண்டா, அப்ப மீதி மூணு முகமும் சிவனை போல மூக்கண்ணுக்கு மீதி ரெண்டு கண்ணு தானே நமக்கு இருக்கு, இன்னும் ஒரு கண்ணு எங்க இருக்குன்னு கேட்டா அது மறைஞ்சிருக்கிறதாக சொன்னார். அதற்கு மேலே இந்த 38வது ஸ்லோகத்தினாலே மதுவைரி பரிக்ரஹேஷு நித்யம் க்ஷமயாத்வம் மணி பாதுகே சமேதா ததபி க்ஷமசேன கிம் பரேஷாம் த்ரிதசாதீஸ்வரசேகரே நிவேசம். ஹே பாதுகையே, த்வம் நீ மதுவைரி, மது என்ற அசுரனுக்கு எதிரியான பெருமாளுடைய பரிக்ரஹேஷு அந்த உபயோகப்படுகின்றதான அந்த சாமான்களுக்குள்ளே பொருள்களுக்குள்ளே நித்தியம் சதாசர்வ காலமும் எப்பொழுதும் க்ஷமயா, க்ஷமயா நா பூமியோடு இருப்பவள்னு ஒரு அர்த்தம், பொறுமையோடு இருப்பவள்னு ஒரு அர்த்தம். அப்போ சமேதா கூடியிருப்பவளே, ததபி அப்படி இருந்தாலும் கூட, பரேஷாம் ஒன்ன தவிர மற்ற பேர்களுக்கு, த்ரிதசாதீஸ்வர தேவசிரேஷ்டர்களுடைய சேகரே அவர்களுடையதான அந்த தலையிலே வைக்கப்பட்டிருப்பதான கிரீடத்திலே, நிவேஷம் அதை வைப்பதை, கிம் எதுக்காக, ஏன், நக்ஷமசே நீ பொறுக்க மாட்டேன் என்கிறாய் அப்படின்னு. இப்போ இந்திராதி தேவர்கள் வரா, வந்து அவ அந்த இந்திராதி தேவர்கள் பெருமாளுடைய அந்த எம்பெருமானுடைய திருவடிய தான் தலையிலே வச்சுக்கிறார். மற்ற எம்பெருமானுடைய அவயவங்களை வச்சுக்கிறதில்லை. நீ பூமியை போன்று க்ஷமையுள்ளவளாக இருக்கிறாய், அல்லது நீ பூமியாகவே தாங்குபவளாக இருக்கிறாய். அவள்லாம் ஒன்ன தவிர, இப்போ எம்பெருமான் திருவடியிலே அவ தலைப்படுறதுன்னா திருவடியிலே எப்போதும் சேர்ந்திருக்கும் பாதுக, திருவடிக்கு கீழே பாதுக. அப்ப அந்த பாதுகு தானே அவ தேவர்களுடைய சிரசெல்லப்படுறது. அதனாலே அவர்கள் ஒன்னையே எப்பொழுதும் சிரசிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ மற்ற அவயவங்களே நீ அவளை தொடரத்துக்கு விடுறதில்லை, அவளோட பொறுமையே கிடையாது. அண்ணா அது உனக்கு ஏன் பொறுக்கல்லேன்னு கேட்கிறார். இந்த இடத்துல இங்கே க்ஷமை என்றால் பொறுமைக்கும் பேரு, இந்த பூலோகத்துக்கும் க்ஷமையன்தான் பேரு. அப்போ எம்பெருமானுடைய மற்ற அவயவங்களை தேவர்கள் ஸ்பரிசிப்பதிலே பாதுகைகளுக்கு பொறுக்காது, அதுகளுக்கு பாதுகை பொறுக்கல்ல. அதுக்கப்புறம் அந்த பாதுகையானது பூமியிலே இருக்கிறது அப்படிங்கறதான இந்த ரெண்டையும் சொல்றார். ஏ பாதுகையே, நீ எப்படி இருக்கு தெரியுமா, நீ தான் ரொம்ப முக்கியமானவளாக இருக்க. பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணும் போது ஆறு ஆசனங்களிலேயும் பாதுகாப்பியாம் நமகான்னு ஒன்ன சமர்ப்பிக்கிறோம். எம்பெருமான் புறப்பாட்டின் போது ஒன்ன சாத்தியுடுதான் எழுறார். அப்புறம் இப்போ திருவாராதன காலத்திலேயும் இல்ல மரியாதை நடக்கும் போதும் ஒன்னொன்ன அப்பப்போ சமர்ப்பிப்பா, கொடை சமர்ப்பிப்பா, சாமரத்தை சமர்ப்பிப்பா, திருவாபரணத்தை சமர்ப்பிப்பா, சங்க சக்கர கிரீடம் இப்படி பலவிதமான இதை சமர்ப்பிப்பா. அப்போ அந்த மதுவைரியான மதுசூதனனுக்கு சத்ருவா இருந்ததான அந்த ரங்கநாதனுக்கு நிறைய உபச்சாரங்களை பண்றா. இப்படி பல பலவான பரிகிரகங்கள் அப்பப்ப நடந்துகிட்டே இருக்கும், அதை எம்பெருமானும் ஏற்றுக்கிட்டே இருப்பான். ஆனா நீ ஒத்தி மட்டும்தான் பாதுகையே, நிரந்தரமான பொறுமையோடு எப்போதும் இருக்கிறாய். இப்போ நிரந்தரமான க்ஷமைங்கிறது இந்த பூமிக்கும் இது இங்க பொறுமைங்கிற அர்த்தத்திலையும் வருது. அப்போ இந்த பூமியோடும் சேருகிறாய். உன்னுடைய தனித்தன்மை என்னன்னா, நீ எம்பெருமான் திருவடிகளை அந்த திருவடிக்கு கீழே இருந்து தாங்குகிறாய். இப்போ ரங்கநாதன, ஹே ரங்கநாத பாதுகையே நீ தாங்குற, ஆனா உற்சவத்தும் போது ரங்கநாதன் எழுறாரு நடக்கிறாரு எத்தனை நட போடுறா இல்லையா, சிம்ம கத்திங்கிறா, வியாகர கத்திங்கிறா, சர்ப கத்தின்றா, ரிஷப கத்தின்றா, இப்படி எத்தனை எத்தனை நட அந்த ரங்கநாதன் நடைய சேவிக்கிறதுக்கு அது கண்கொள்ளா காட்சி. அப்படி அந்த எத்தனையோ திவிதேசங்கள்ல எத்தனையோ நட இருக்கு, ஆனா அந்த ஸ்ரீரங்கத்தினுடைய நட அழக எங்கேயாவது நாம பார்க்க முடியுமா? அதுக்கு காரணம் என்னன்னா இந்த எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருப்பாதங்களிலே எப்பொழுதும் சேர்ந்திருக்கிறதான ஹே பாதுவையே, ஒன்னாலதான் இவ்வளவு அழகான நடையானது ஏற்படுறது. அது மட்டுமில்ல, இப்போ அடாடா நான் இப்போ ரங்கநாதன் இந்த லோகத்தையே தாங்கிட்டு இருக்கார், அப்படி லோகத்தையே தாங்கிட்டு இருக்கிற அந்த ரங்கநாதர் திருவடியின் கீழே இருந்து இந்த பாதுகை தாங்கிறது. அப்போ இந்த பெருமாளோட பாதுகையோட இந்த லோகங்களோட எல்லா வெயிட்டும் யாருக்கு வந்து சேர்றது? அந்த பாதுகை பூமி மேலதானே இருக்கு, அதனால பாதுகைக்கு வந்து சேர்றது. சேர்ந்தா பாதுகை யோசிக்கிறது, அடாடா நாம இப்படி எம்பெருமான தாங்குறோம் நினைச்சுண்டு நாம பூமாதேவிக்கு மிகப்பெரிய ஒரு அபசாரத்தை பண்ணிட்டு இருக்கமே, அவளுக்கு தாங்க முடியாததான நோவையும் வலியும் குத்துருக்கமே அப்படின்னு ஒரு க்ஷணம் யோசிச்சுதான். உடனே தன்னுடைய பூர்வாவதாரமான அந்த ஆதிசேஷ அவதாரத்தை எடுத்துக்கலாம், அனந்தன. இத நம்மாழ்வார் அத்தி அற்புதமா அந்த அட்டுக்குருவி பதிகத்தில் சாய்க்கிறார். படங்கள் பல உடைய பாம்பரையன் படர் பூமியை தாங்கி கிடப்பவன் போல் தன் கை விரலைந்தும் மலர வைத்து தாமோதரன் தாங்கு தடவரைதான் கட்டடில் இலங்கை ஈடழித்த அனுமன் புகழ் பாடி மந்திகள் தன் குட்டங்களை கண் வளர்த்தும் கோவர்தனமென்னும் கொற்ற கொடையேன். படங்கள் பலவுடைய பாம்பரையன் படர் பூமியை தாங்கி கிடப்பவன் போல். இப்போ ரங்கநாதனை தாங்கின்னு இருக்கு பாதுக, அந்த ரங்கநாதனோட சேர்த்து ரங்கநாதன் அகில உலகத்தையும் தாங்கின்னு இருக்கான். அப்போ அகில உலகத்தையும் தாங்கின்ற ரங்கநாதனை இந்த பாதுகை தாங்கின் இருக்கு. இந்த பாதுகை பூமியில் இருக்கா? அப்ப இந்த பூமி பாதுகை ரங்கநாதன் அந்த உலகம் எல்லாத்தையும் சேர்த்துதான் தாங்கின் இருக்கு. அடாடாடா இவாளுக்கு நம்ம ஒரு பெரிய அபிசாரத்தை பண்ணிட்டுமேன்னு நினைச்சுதான் உடனே தன் பூர்வாபதாரமன சென்றால் உடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மறுபடியாம்ங்கிற ரீதியில ஆதிசேஷன் தானே இத்தனையாவும் இருக்கான், அதனால அந்த பூர்வாவதாரமான ஆதிசேஷ அவதாரத்தை எடுத்துண்டாளாம். அதான் படங்கள் பலவுடைய பாம்பரையன் படர் பூமியை தாங்கி கிடப்பவன் போல். அப்போ அந்த மாதிரி அந்த பூமிய தாங்கிட்டு இருந்தாலும் அந்த பாதுகைகள் தாங்கித்தான். அதுக்கு மேல சாய்க்கிறார். இப்போ இந்திராதி தேவர்கள்லாம் வரா பெருமாளை செய்திக்கிறா. அப்போ அவ தலையட பெருமாளை திருப்பாதங்களை அவ குனிஞ்சு தலைய ரொம்ப பயபக்தியோட வணங்கி சேவிக்கும் போது அவளுடைய தலையில எது படுறது? இந்த பாதுகை தானே படுறது, அதுதானே சேர்கிறது, அதுதானே பொருந்துகிறது. அதனாலே பெருமாளுடைய மற்ற பரிகிரகங்களான கொடையோ சாமரமோ கிரீடமோ ஹாரமோ இல்ல கையில போட்டுருக்கிற ஆபரணங்களோ எதுவும் அவளோட சேர்றதில்லை. ஆனா எம்பெருமான் அவயத்தில் இருக்கிற ஹே பாதுகையே, நீ மட்டும்தான் அந்த தேவர்களோடு சிரசோடு சேர்ந்து இணைகிறாய். அவளுடைய தலை கிரீடத்திலே படுகிறாய். மற்ற பரிகிரகங்களுக்கு நீ இடமே கொடுக்க மாட்ட. அதனால எவரா இருந்தாலும் சரி, நம் காலில் விழ வேணும் அப்படிங்கறது தான் உன்னுடைய கொள்கையா இருக்கோ என்னமோ தெரியலையே. அப்போ அவ தலையில ஒன்ன பட்டர் சாதிக்கிறார். இப்படி தேவாதி தேவர்களெல்லாம் இந்த சிரசிலே ஏற்கும் பாக்கியத்தை மற்ற பகவத் பரிகிரகங்களான அந்த கொடைக்கோ சாமரத்துக்கோ கிரீடத்துக்கோ அல்ல மார்பிள் அணிந்திருக்கிற ஹாரத்துக்கோ மற்ற எதுக்கும் நீ கொடுக்கறது இல்லை. அதனால உனக்கு மற்ற அவயவம் அந்த எம்பெருமானுடைய மற்ற சாகிரிகள்லாம் எங்க தேவர்களுக்கு இருந்தான அந்த பொறுமையே உனக்கு இல்லை. நீ மட்டும்தான் இருக்கணும்னு இருக்கு. உனக்கு கொஞ்சம் கூட க்ஷமை இல்லையே. நீ க்ஷமையோடு இந்த பூமியோடு எப்போன்னு சேர்ந்திருந்தாலும் அந்த பூமியே தாங்கிட்டு இருந்தா கூட நீ இல்லை. அதத்தான் க்ஷமையா அப்படிங்கிறது. ஸ்ரீதேவியோடு பூமி தேவியோடு நீ சேர்ந்துள்ளாய், உனக்கே உள்ளதான பெருமை இதுங்கிற மாதிரி இங்கே சாதிக்கிறார். இப்போ பெருமாளுக்கு நிறைய அலங்காரம் பண்ணுவார். அப்பப்ப பெருமாளுடைய தோற்றம் எல்லாம் மாறுபடும். இப்போ தலையில பெருமாளுடைய சிரசில பாண்டியம் கொண்டே வைப்பா, இல்ல பல வகையான கிரீடங்களை இல்லையா, அது வைரமுடி இப்படி மகுடாதிகள், அப்புறம் மயில் தொகையிலான பீடி இப்படி எத்தனையோ அந்த கிரீடங்கள்ல கொண்டையில வச்சுட்டு அழகு பார்க்கிறார். இப்போ இதெல்லாம் மாறலாம். நாளுக்கு நாள் அலங்காரத்தில் அது எவ்வளவோ விதமான அலங்காரம். ஆனா எம்பெருமானுக்கு எந்த அலங்காரம் பண்ணாலும் இந்த எம்பெருமான் சார்ந்திருக்கிற பாதுகைக்கு ஒரு மாற்றமும் இல்லை. அது அப்படியே எம்பெருமானோட எப்போதும் சேர்ந்தே இருக்கு. அப்போ எங்க புறப்பட்டாலும் ஒன்னதானே சாத்திண்டு எம்பெருமான் எழுற உனக்கே உள்ளதான ஒரு பெருமை இது. தேவர்களுக்கு தலைவன் சொல்லிக்கிற அந்த தேவேந்திரனுடைய கிரீடத்திலேயே, அதாவது தன் சிரசுக்கு மேலே அவன் கிரீடத்துக்கு மேலே நீ அமர்ந்திருக்கிறாய், உன்னை வைத்துக் கொள்கிறான். ஓ எம்பெருமானுக்கு எத்தனையோ அலங்காரம் பண்றான், பண்ணா கூட இந்த அலங்காரத்துல எல்லாம் ஒரு நாள் பட்டர் வந்து சேவிச்சாராம். பட்டர் வந்து சேவிக்கும் போது அன்னைக்கு அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முத நாள் தசமி மோகினி அலங்காரம், அந்த மோகினி அலங்காரத்தில் அத்தி அற்புதமா பட்டர் வந்து அலங்காரம் பண்ணியிருந்தார். ரங்கநாதன் எப்போதும் பட்டரோட வார்த்தை சொல்ற வழக்கம் உண்டு. எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாராம். நான் தான் இருக்கு சொல்லு. இப்போ நிஜமான அந்த ரங்கநாயகி தயார விட நான் நன்னா இருக்கேனா இல்லையா சொல்லுங்க. சிரிச்சுட்டாராம் பட்டர். இல்ல என்னதான் இருந்தாலும் ஒரிஜினல் ஒரிஜினல் தான், டூப்ளிகேட் டூப்ளிகேட் தான். நீ என்னதான் வேஷம் போட்டு இருந்தாலும் அந்த தாயாருடைய கிருபை, அந்த கடைக்கண் பார்வை, அந்த அருள் ஒழுகிறதான கட்டாட்சம், அது உன் கண்களுக்கு வருமா இல்லையா? நீ தண்ட தரனாச்சே, அதனாலே உன் கண்ணே காட்டி கொடுக்கறதே அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி எம்பெருமானுக்கு பலவிதமான வேஷங்கள் பலவிதமான சமயங்களிலே நடக்கிறது. ஆனா எல்லா சமயத்திலேயும் எம்பெருமான் எழும்போது பாதிகை இல்லாம எழுறாரோ? பாதிகையை சாத்திண்டு தான் எழுறார். அப்போ இந்த பாதுகைகளுக்கு மேலும் என்ன ஒரு பெருமை இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார்னா, திரிசதாதி ஈஸ்வர சேகரே நிவேசம். அப்போ திரிசதாதி ஈஸ்வரன் யாரு? பெருமாள். அந்த ரங்கநாதன் அந்த 33 கோடி தேவர்களுக்கும் ஈஸ்வரன் வச்சுருந்தா, அவனையே கிரீட்டமாக உன் தலையிலே நீ தாங்குகிறாய். ஏன்னா ரங்கநாதனுடைய திருவடியைத்தானே பாதுகை தாங்கிறது. அப்போ அது கிரீடம். பாதுகேங்கிறது எம்பெருமா அந்த கிரீடம். அந்த கிரீடம் நீ ரொம்ப பெருமையை கொண்டவளாக இருக்கிறாய். அப்போ பாதுகா தேவிக்கு என்ன மகிமைன்னா, அது அந்த பாதுகா தேவியினுடைய கிரீடமானது சாக்ஷாத் எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதனே. அப்படிப்பட்ட அருமை பெருமையுடைய அந்த இதை உடையவள் நீ. அப்படின்றத இந்த இடத்துல ரொம்ப ஸ்பஷ்டமா சாதிக்கிறார்னு சொல்லி பிரம்மாத்மிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.